செய்து சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை. என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாமைய வெக்கம் தள்ள சின்ன சின்ன ஆசை உள்ளத்தை கீத்திக்கி பேச மல்லிக பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச உனக்கு கல்யாணம் ஆனா பழனிக்கு வர்றதா வேண்டிக்கிட்டோம். ஒரு வாரத்துல வந்துருவோம். சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் உள்ளாலே சேருதே பாரம் கூடுதே. தேடாத தேடகள் காணாத காட்சிகள் உன்னோடு காண்பதில் நேரம் போகுது. கதவை தட்டுறாங்க, நாளைக்கு போய் திறந்துக்கலாம். சிடுங்க. என்னமா நல்லா இருக்கியா? அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்னமா நல்லா இருக்கியா? ஏதாவது பேசு. சின்ன சின்ன ஆசை உள்ளத்தை கீத்திக்கி பேச மல்லிக பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்சு முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நான்